தீரொன்று தூக்குள் திருவேங்கடமுடையான் பாரொன்றம் ந பழமொழியுள் போன்று தானே அமையாதோ காரணியில் வாழ்வாக்கு வானேரப்போமளவும் வாழ்வு. மும்மணி கோவிலே கற்பகம் நீயே நற்பதம் தருதலின் என்றவரே முதலிலே ஆச்சாரி வந்தனம் பரமிதமபதம் பண்டிதை கருதமிச்சம் பரமபத சுபேட்சா தூரதா தூயமானாஹ பரமகுலபமார்க்கம் பாமரேப்யோ திசந்தம் சரணமுபதசாக்யுஹ வீரரக்மீசூரிம். மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி விஷயமான புதிய வந்தன ஸ்லோகம் இது. இதனுடைய அர்த்தம் ஸ்ரீ வைகுண்டம் என்பது மிக உயர்ந்தது, பரம், அது நமக்கெல்லாம் நிலமாகாதது. இதம் அபதம் ஆனால் அது பண்டிதர்களுக்கு என்றிவ்வாறாக பரமபத சுகேட்சூரகாஹ மோக்ஷானந்தத்தை அடையும் விருப்பத்திலிருந்தே விலகிப் போய் தூயமாக வருந்துபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பரமசுலபமார்க்கம் மிகவும் எளிதான வழியை பாமரர்களுக்கு கூட பயன்படக்கூடிய வழியை காண்பிக்கிறார் ஒருவர் அந்த ஆச்சாரியர் மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி. இப்படி வருந்துபவர்கள் எல்லாம் அவரை சென்று சரணமடையட்டும். வழக்கம் போல இன்றைய ஸ்லோகத்திலும் அதே மூன்று சிறப்புகள் இருக்கின்றன. இன்றைக்கு உபன்யாச தலைப்பு நற்பதம் தருதலின் என்பது. இதிலே நற்பதம் என்றால் பரமபதம். இதை சூச்சிக்கிற வகையிலே இன்றைய ஆச்சாரிய வந்தன ஸ்லோகத்திலே பரமபதம் என்ற பதம் வந்திருக்கிறது. இது முத்ராலங்காரம் என்ற முதல் சிறப்பாகிறது. இரண்டாவது சப்தாலங்காரம் என்பது எல்லா பாதங்களிலும் ஒரே இரண்டாம் எழுத்து ரா என்றது. பரம், பரம, சரணம் என்ற மூன்று பதங்களிலும் ரா என்பதே இரண்டாம் எழுத்து. இவை பாதத்தின் ஆரம்பத்திலே வந்திருக்கிறபடியாலே பரமா இரண்டு தடவை வந்திருக்கிறது, மொத்தம் நான்கு தடவையாச்சு. எல்லா பாதங்களிலும் ஒரே இரண்டாம் எழுத்து என்பதற்கு எதுகை என்று பெயர் தமிழிலே அந்த சொல்லணி வந்து கிடைத்தது. இது தவிர ப என்கிற எழுத்து ஆறு தடவை வந்திருக்கிறது. பதங்கள் பரம், அபதம், பண்டித, பரம, பதம் என்று ஐந்து பதங்கள் ஆறு தடவை. இதிலே வந்த பகரந்து தவிர ப என்ற எழுத்துக்கு பகரம் என்று சொல்வார்கள். இந்த பகரம் தவிர பாமரா என்ற பதத்திலே தீர்க்கமான பாவம் வந்திருக்கிறது. இது பதாமுப்ராகம் என்ற சொல்லணி ஆகிறது. இதே மாதிரி தூரகா தூயமானாக என்பதிலும் தூ என்பது இரண்டு தடவை வந்ததுனாலே இந்த சொல்லணி இருக்கிறது. இப்படி பத்தாலங்காரம் பெற்றது இரண்டாவது சிறப்பாகிறது இந்த ஸ்லோகத்துக்கு. மூன்றாவதாக சிலேடை. சிலேடை என்றால் ரெண்டு அர்த்தத்திலே ஒரே பதம் வருவது. இங்கே திரிமொழி சிலேடை, அதாவது சம்ஸ்கிருதத்திலே கண்டஸ்லேஷம் என்று சொல்வார்கள். பரம பதம் என்று பிரிக்கக்கூடிய ஒரு பதத்தை பரம் அபதம் என்று பிரித்து இரண்டு விதமாகவும் பிரித்து அர்த்தம் சொன்னமானால் பரம் அபதம் என்ற போது உயர்ந்தது நிலமாகாதது என்ற வேற அர்த்தம் கிடைக்கிற காரணத்தினாலே அங்க ஸ்லேகம் வந்தது. இவ்வாறாக மூன்று சிறப்புகளையும் இந்த ஒரு ஸ்லோகத்தில் புரிந்து கொண்டோம். இப்படி சிறப்பு இருப்பது அந்த ஸ்லோகத்துக்கு ஸ்துதி விஷயமான மதுராந்தகன் சுவாமியை உகப்பிக்கும். அடுத்ததாக ஹயக்ரீவ வந்தனம். திசந்து மே தேவ சதாத்வதீயா தயா தரங்காருதராக்கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாமமிருதம் கரந்தீம் சரஸ்வதீம் சம்ஷித காமதேனும். தமிழிலே பரிமுகனே பரமே உன் பக்கவிழி பார்வைகள் பயன் மிகுந்த பேச்சுகளை பயக்கட்டும் அடியேற்கு. அடியேற்கு மே பயக்கட்டும் விஷந்து பேச்சுகளை சரஸ்வதி பயன் மிகுந்த சம்ஷித காமதேனும் பார்வைகள் பக்கவிழி பார்வைகள் அபாங்கா கதாட்சாக பரமே தேவ துதியாக என்பதற்கு உன் என்று அந்த ஸ்லோகத்திலே இருக்கிற சில பதங்களுக்கு மட்டும் தமிழாக்கம் வந்திருக்கிறது. இன்றைக்கு மும்மணி கோவையிலே ஏழாம் பாசுரத்திலே கற்பகம் நீயே நற்பகம் தருதலின் என்ற வரியுடைய பின்பாகி இருக்கிறது. நற்பகம் தருதல் என்பது அது விஷயமாக இருக்கிறது உபன்யாச விடயம். இதிலே நற்பதம் என்பதற்கு பல அர்த்தங்கள் சொல்லலாம். ஆயினும் இன்றைக்கு ஒரே ஒரு அர்த்தம் எடுத்துக் கொள்ளப் போகிறோம். நற்பதம் என்பது ஸ்ரீ வைகுண்டம் என்கிற பரமபதம். நற்பதம் தருகிறான் பெருமாள் என்பதற்கு பகவான் மோட்சம் அளிப்பவர் என்பது முக்கிய இன்றைய விஷயம். இதற்கு மாற்று கருத்துகள் நிறைய உண்டு. அதிலே ஒன்று தர்மமே மோட்ச பலனை தரும் என்பது. இன்னும் சில பேர் சொல்கிறார்கள் அபூர்வம் என்று பொருள் புது வஸ்து ஒன்றை கற்பனை பண்ணி வைத்துக் கொண்டு அதுதான் பலன் கொடுக்கிறது என்கிறார்கள். இன்னும் சில பேர் சொல்கிறார்கள் நற்பதம் என்றோ ஸ்ரீ வைகுண்டம் என்றோ ஒரு தனி இடமே கிடையாது. இறைவன் சர்வவியாபி எல்லா இடத்திலும் இருக்கிறார், இங்கேயே இறைவன் அறிந்து விடலாம் என்கிறார்கள். இன்னும் சில பேர் சொல்கிறார்கள் இறைவனும் கிடையாது நற்பதமும் கிடையாது, இல்லாத ஒன்றை இல்லாத ஒருவன் எப்படி தர முடியும் என்று கேட்கிறார்கள். அஞ்சோ கருத்துகள். ஆனால் நம்முடைய சித்தாந்தம் என்ன என்றால் வேதம் இருக்கிறதே மறை, அதில் சொல்லிவிட்டால் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். மறை உரைக்கும் பொருள் எல்லாம் மெய் என்றோர்வார். அந்த காரணத்தினாலே நற்பதம் என்கிற ஸ்ரீ வைகுண்டத்திலே பரமபத நாதன் நமக்கு மோட்சம் கொடுக்கக்கூடியவன் என்று வேதம் சொல்கிறதுனாலே அதை நாம் நம்புகிறோம். அதை நம்பி நற்பதம் தருதலின் என்கிற பாசுரவரி இங்கே வந்திருக்கிறது. பகவான் மோட்சம் கொடுக்கிறான் என்பது இன்றைய விஷயம். ஸ்ரீ வைகுண்டம் என்கிற பெரிய ஸ்தானத்தை நல் பதத்தை யாருக்கு முமுட்சுவாகி உபாயானுஷ்டானம் பண்ணினவர்களுக்கு, உபாயானுஷ்டானம் என்றால் பத்தியோகமோ பிரபத்தியோ அதாவது சரணாகித்தியோ பண்ணினவர்களுக்கு பகவான் தருகிறான் என்பது இன்றைய விஷயம். இதை ஆடக்ஷேப கிரந்தங்கள் இருக்கின்றனவே கிரந்த சதுஷ்டயம் என்று நாலு, அந்த நாளிலுமே ஒவ்வொன்றிலுமே விளக்கி இருப்பதாக இப்போது கேட்கப் போகிறோம். முதலாவது ஸ்ரீபாஷ்யத்திலே ஆரம்பிக்கிறோம். பிரம்மசூத்திரங்களிலே பலாதிகரணம் என்ற பெயரிலே தனி அதிகரணமே இருக்கிறது. பலம் கொடுப்பவன் யார் என்று விசாரித்தேன். யாகத்துக்கும் யோகத்துக்கும் பலன் தருபவன் யார் அல்லது எது என்று கேள்வி. அதற்கு பதில் என்ன என்பதை பலாதிகரணத்தின் ஆரம்பத்திலே ஸ்ரீபாஷ்யத்திலே இருக்கிற வாக்கியத்தை வாசித்து பந்தி சேவித்து இப்பொழுது பதிலை கேட்போம். உபாசீனாம் பரஸ்மாதேவாத்மாத் புருஷாதி தத்ராப்தி ரூபம் அபவர்காக்யம் பலம் இதி சம்ப்ரதிப்ரூதே. பலாதிகரணத்துக்கு பீடிக வாக்கியம் இது. உபாசீனாம் உபாசனம் பண்ணுகிறவர்களுக்கு பரஸ்பாதி ஏவ அஸ்மாதி புருஷாதி. இந்த பரம புருஷனிடமிருந்துதான் சத்ராப்தி ரூபம் அபவர்க்கம் பலம், அவனை அடைதல் என்கிற பலம் இருக்கிறதே அதற்குத்தான் அபவர்க்கம் என்று பெயர், மோட்சம் என்று பெயர். அந்த அபவர்க்கம் என்ற பெயர் கொண்ட பலம் இருக்கிறதே அது அவனிடமிருந்து கிடைக்கும் என்பது இதி சம்ப்ரதி ப்ரூதே. இந்த அதிகரணத்திலே சொல்ல வந்த விஷயம் எது இதுதான் என்று அதனுடைய சுருக்கத்தை சொல்லிவிட்டு அதிகரண விசாரத்தை ஆரம்பிக்கிறார். அல்லாதிகரணத்திலே இருப்பது இருக்கட்டும், ஈபாஷ்யத்தினுடைய கிரந்தத்தினுடைய முடிவிலே சாஸ்துமரே பகுதி இருக்கிறதே, அதிலே ஒரு வாக்கியத்தில் ஒரு பகுதி நாம் இப்பொழுது தெரிவிக்கப் போகிறோம். இந்த பகுதியில் மறுபடியும் மோட்சத்தை கொடுப்பவர் பகவான் தான் என்பதை வலியுறுத்தி சொல்கிறார். என்று வாக்கியம் பண்ண முடியவில்லை. இந்த பகுதி நமக்கு போறோம். இது சாத்துமலை பகுதியில் இருக்கிறதாக நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட வாக்கியமாக இருக்கிறது. இதில் சொன்ன விஷயம், உபாசனம் என்பது பகவானுடைய திருவாராதனம் சமாராதனம், அதாவது அவனுடைய முகப்புக்கா பண்ணுகிற காரியம். ஒவ்வொரு நாளும் அனுஷ்டிக்கப்படுகிற வர்ணாசிரம தர்மம் இருக்கிறது, அது அந்த உபாசனம் என்கிற சமாராதனத்துக்கு துணை நிற்கிறது. இப்படிப்பட்ட திருவாராதனத்தினாலே மகிழ்ந்த பகவானானவன் தனது உபாசகர்களுக்கு பலன் அளிக்கிறார். என்ன பலன்? முதலிலே அவர்களது அவித்யை நீக்குகிறார். இங்கு அவித்யை என்று சொன்னது கர்ம குவியல். அதற்கு பிறகு பகவத் அனுபவம் என்கிற எல்லையற்ற மேன்மை கொண்ட அனவதிகாரி செய்யா என்பதற்கு அர்த்தம், எல்லையற்ற மேன்மை கொண்ட ஆனந்தத்தை அறிவிக்கிறார். இப்பொழுது மொழிபெயர்ப்பு முடிந்தது. இந்த வாக்கியத்திலே தற்போது தேவையான நுட்பமான கருத்துகள் என்ன என்பதை எடுத்துக்காட்டி இப்பொழுது கேட்போம். உபாசனம் என்பது தானே நேரடியாக பலனை அளிப்பதில்லை. அது என்ன பண்ணுகிறது? பகவானுக்கு பிரீத்தியை ஏற்படுத்துகிறது. இதனாலே முகப்படைந்த பகவான் உபாசனத்துக்கான பலனை அளிக்கிறார் என்று இதிலிருந்து தெரிகிறது. நற்பதம் தருதல் என்று மும்மணி கோவையில் ஒன்று சொல்கிறோமே, அதுக்கு மோட்ச பிரதானம் என்று பெயர். சம்ஸ்கிருதத்திலே அந்த மோட்ச பிரதானம் என்கிற பலன் இருக்கிறதே, அதுவும் அவன் தருகிறது தான். அது ஆனந்தம், அனவதிகாதிசய ஆனந்தம், மிகப்பெரிய ஆனந்தம். இறைவனை அடைதல் என்பதும் மோட்ச ஆனந்தம் என்பதும் இரண்டும் ஒன்றேதான். தன்னை அடைதல் என்கிற ஆனந்தத்தை தருபவன் அந்த பகவான். இவ்வளவு ஸ்பஷ்டமாக விளக்கி கிரந்தத்தை முடிக்கிறார் ராமானுஜர். இதோடு முடிக்கிற அளவுக்கு இது மிக முக்கியமான கருத்து. இதை சுவாமி தேசிகர் அதிகரண சாராவளியிலே இவ்வாறு ஒரு பத்தியமாக வடிக்கிறார். தேவம் தேவம் தயாளும் சரணமுபகை லப்யதேனியலிருப்பதிகரசா தேவம் இவ்வாறு தேவனை சரணம் அடைந்தவர்களாலே அடையப்படுகிற பலம் இருக்கிறதே மோட்சம் என்கிற பலம். இது அனன்யலத்யம். அனன்யலத்யம் என்பதற்கு ரெண்டு மூணு விதமா அர்த்தம் சொல்லலாம். இப்பொழுது சொல்லப் போகிற அர்த்தம், பகவானை தவிர வேறு யாரிடமிருந்தும் கிடைக்காது இந்த பலம். அது நிர்தூத ஆவருத்தி சங்கா புனராவருத்தி என்பதே கிடையாது. நிருபதிகரசா உபாதி இல்லாமல் அதிகமாக அரசம் கொண்டது அவஸ்தா ஆனந்த நிலையானது சத்யவஸ்தா சில வியவஸ்தைகளுடன் ஏற்பட்டிருக்கிறது என்று. இதுவரை நற்பதம் தருபவன் பகவான் என்கிற இன்றைய உபன்யாச விஷய கருத்தை ஸ்ரீபாஷ்யத்திலிருந்து விவரமாக கேட்போம். நாலு பகுதிகளாக பிரிந்திருக்கிற இன்றைய உபன்யாசத்திலே முதல் பகுதி இப்பொழுது முடிந்தது. அடுத்ததாக இரண்டாம் பகுதி. இதே கருத்து கீதாபாஷ்யம் என்கிற நூலிலிருந்து கிடைக்கிறது என்பதை கேட்கப் போகிறோம். பகவத்கீதையிலே இந்த ஸ்லோகம் இருக்கிறது, அஹம் ஹி சர்வஜ்ஞானாம் போக்தா ப்ரபுரேவ ச. கிருஷ்ணனுடைய வாக்கியம், எல்லா யாகங்களுக்கும் நுகர்பவனும் நானே பிரபுவும் நானே என்று. அந்த யாகத்தில் போட்ட ஹதிஸ் எல்லாம் கூட இவனுக்குத்தான் போய் சேர்கிறது, அதனால் இவன் போக்தா உண்பவன் என்ற முக்கிய அர்த்தம். வேள்விகளிலே வகுத்த ஹதிசுகளை உண்பவன் என்ற கருத்து, அது இப்பொழுது நமக்கு முக்கியமன்றே. எது முக்கியம் என்றால் பிரபு ரேவ. பிரபு என்பதற்கு என்ன கருத்து? பலனை அளிப்பவன் என்று அர்த்தமா. இதுக்கு முன் என்ன கேட்டோம், நற்பதம் என்பதற்கு நல்ல இடம் அர்த்தம், அது ஸ்ரீவைகுண்டம், அதை தருபவர் பெருமாள், இது ஸ்ரீபாஷ்யத்திலே முக்கியமான கருத்துகளிலே ஒன்று என்றெல்லாம் பார்த்துவிட்டு இப்படி கீதா பாஷ்யத்துக்கு வந்திருக்கோம். கீதா பாஷ்யத்தில் இதே கருத்து எப்படி இறந்துருகிறது என்பதை பார்க்க ஆரம்பித்திருக்க பிரபு என்கிற பதம் வருகிறது. பிரபு என்ற பதத்துக்கு ஆள்பவன் என்ற அர்த்தம் தான் பிரசித்தம். ஆனாலும் இந்த இடத்திலே அகம் யஜ்ஞானா பிரபு என்ற இடத்திலே பிரபு என்பதற்கு பலன் கொடுப்பவன் என்ற அர்த்தம். இதை கீதா வாக்கியம் எப்படி தெரிவிக்கிறது? பகவத் ராமானுஜருடைய வரி, பிரபு தத்திர பல பிரதாபாஹமேவே. அதாவது அந்தந்த யஜ்ஞ கர்மங்களிலே பலன் தருபவனும் நானே என்று அர்த்தம். எத்தனையோ யஜ்ஞங்கள் இருக்கின்றன, அவற்றுக்கு எத்தனையோ பலன்கள் இருக்கின்றன. ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேதா என்றால் ஜோதிஷ்டோமம் என்கிற யஜ்ஞத்துக்கு ஸ்வர்க்கம் என்கிற பலன் கிடைக்கும். அந்த ஜோதிஷ்டோமம் என்கிற யஜ்ஞத்திலே போக்தாவும் அந்த பகவான் தான். அந்த ஸ்வர்க்கம் என்கிற பலனை கொடுக்கிற பிரபுவும் அந்த பகவான் தான். அதே போல நாம் பண்ணுகிற சரணாகதி என்கிற யஜ்ஞம் இருக்கே, அது யஜ்ஞம் என்று சொல்வது உண்டா என்றால் செய்த வேள்வியர் என்று ஆழ்வார் கூப்பிடுக்கிறது. சரணாகதி என்பது யஜ்ஞம், அதற்கு பலனா என்ன என்று கேட்டால் சொர்க்கம் கிடையாது, அதற்கு பலனா மோக்ஷம். இந்த யஜ்ஞ பலத்தை தருபவனும் அவனே என்றதாயிற்று. இதற்கு முன் கீதையிலே இந்திரன் முதலியானவர்களை குறித்து சோமயாகம் முதலிய யாகங்களை பண்ணுபவர்க்கு சொல்வலோகம் முதலிய பலனை தருபவனும் பகவானே என்று சொல்லி இருந்தபடியாலே அங்கேயெல்லாம் போக்தாவும் பிரபுவும் வெவ்வேறாக இருக்கக்கூடும் என்று இருக்கிறபடியாலே எல்லா யஜ்ஞங்களிலும் போக்தாவும் பிரபுவும் நான் ஒருவனே என்று ஏவகாரத்தாலே புரிய வைக்கிறார் இதை என்கிறது சாத்பரிய சந்திரிகை. பிரபு ரேவச்சா என்பதற்கு என்பதிலே இருக்கிற ஏவா என்பதற்கு அர்த்தம் எழுதும் பொழுது நற்பதம் தருதல் என்று மும்மணி கோவையிலே சொல்வதை மூன்றாக பிரிக்கிறது பகவத்கீதை. நல்ல இடத்தை தருவது என்பதற்கு முன்னே தீய இடத்திலிருந்து விடுவிப்பது என்பது முதல் படிப்பு. இரண்டாவது இந்த தீய இடத்திலிருந்து அந்த நல்ல இடத்துக்கு அழைத்து போவது என்பது. மூன்றாவது அந்த நல்ல இடத்திலே நிலையாக நிறுத்துவது என்று. இந்த மூன்றையும் மூன்று வெவ்வேறு ஸ்லோகங்களிலே தெரிவிக்கிறார் பகவத்கீதையிலே. ஒரு ஸ்லோகத்திலே மூன்றையுமே பண்ணு போகிற பகவான் தான். முதலிலே மிருத்யு சம்சார சாகரம் இருக்கிறது, இந்த சம்சாரம் என்கிற பிரகிருதி மண்டலம், அதிலிருந்து இவனை விடுவித்து தூக்கி பண்ணுபவன் அவனும் பெருமாள் தான். ஈய பதத்திலிருந்து விடுவி பிறகு பரமாம் என்று அழைத்து போவதே தன்னுடைய செயலாக பேசுகிறார். இது வராக கர்ம ஸ்லோகத்திலும் இருக்கிறது. அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம் என்று இந்த நயனம் இருக்கிறதை அழைத்து போவது, அது இரண்டாவது படி, அதுவும் பெருமாளுடைய காரியம்தான். மூன்றாவது புதுசாக கொடுக்க போகிற நல்ல பதம் இருக்கிறதே, அது சாஸ்வதமான பதம் ஆக்குவது, அதுவும் பெருமாளுடைய காரியம்தான். மத்பிரசாதாஹதவாப்னோதி சாஸ்வதம் பதமம் வியயம் என்று கீதை. என்னுடைய கிருஷ்ண சொல்கிறார், என்னுடைய அருளினாலேதான் மோட்சகாமியானவன் அந்த மோட்சம் என்கிற ஸ்ரீவைகுண்டம் என்கிற சாஸ்வத பதத்தை அடைகிறார். அந்த பதம் அதாவது இடம், அது நற்பதம் ஆவது எதனாலே என்றால், அது என்ன நல்ல பதம் சொல்வானேன் என்ற எத்தனையோ இடங்களுக்குள்ளே அந்த இடத்தை நல்ல என்ற விசேஷத்தோடு சொல்வானேன் என்று கேட்டால், சாஸ்வதம் பதமவ்யயம் என்று கீதை விளக்குகிறது. சாஸ்வதமாகவும் அவ்யயமாகவும் இருப்பதால் அதுக்கு நற்பதம் என்று பெயர். அது ஒருவனுக்கு எப்படி கிடைக்கும் என்று கேட்டால், மத் பிரசாதாதி என்னுடைய அருளாலே என்கிறான் கிருஷ்ணன். நற்பதம் தருபவன் தான் என்பதை விளக்குகிறார் கிருஷ்ணன். திடீரென்று சந்தேகம் வரலாம், பதம் என்பதற்கு வேறு அர்த்தங்கள் தானே பிரசித்தம், இடம் என்று எப்படி அர்த்தம் கிடைக்கும்? பதம் என்றால் கால் அடி என்று அர்த்தம் சொன்னாலோ, அல்லது சொல்லாகிற பதம் என்று சொன்னாலோ அதெல்லாம் உடனே ஒப்புக்கொள்ள முடிகிறது. இடம் என்ற அர்த்தம் எப்படி வரும் என்று இந்த கேள்வியை தேசிகனே கேட்டுக்கொண்டிருக்கிறார். பத்யதே கம்யதே இதம் இது பதம் என்று அதற்கு விற்பத்தி கூறுகிறார். எதை பத்யதேயோ அடையப்படுகிறதோ போய் சேரும் இடம் என்று அர்த்தம் பத்யதே இதம் என்றார். பதம் என்பதற்கு போய் சேரும் இடம் என்று அர்த்தம் வருகிறது என்று விளக்குகிறார்கள் ஆச்சாரியர்கள். இந்திர பதம், பிரம்ம பதம் முதலிய பதங்களிலே இருக்கிற பதம் என்பதற்கு ஸ்தானம் என்றுதானே அர்த்தம். அதெல்லாம் பிரசித்தமாகவே இருக்கிறது. அதனாலே நற்பதம் என்பதும் ஒரு ஸ்தானம், நல்ல ஸ்தானம் என்பது சீதை குண்டம். நற்பதம் தருபவன் பகவானே என்று அவனே பகவத்கீதையிலே சொல்லி இருக்கிறார் என்பது இதுவரை கேட்டதனுடைய சாரம். இப்பொழுது இரண்டு கிரந்தங்கள் முடிந்தன, ஸ்ரீபாஷ்யம் கீதாபாஷ்யம் என்று. இனி மூன்றாவதாக இதே கருத்து மூன்றாவது காலக்ஷேப கிரந்தமான பகவத் விஷயத்திலேயும் இருக்கிறது என்பது. சில பேர் சொல்கிறார்கள், மோட்சம் என்பது தனி இடம் கிடையாது, அது ஒரு தனி நிலை. அப்படி வாதிக்கிறவர்களுக்கு உத்தரவாக பகவத்கீதை என்ன சொல்லிட்டு, சப்தபாதாஸ்வரம் சாந்திம் ஸ்தானம் பிராப்யசி சாஸ்வதம் என்று, சாஸ்வதமான ஸ்தானம் என்ற பதத்தை சொல்லிட்டு அது ஒரு இடம்தான் என்று. இப்பொழுது திருவாய்மொழி அதிலே ஒரு பாசுரம், சரணமாகும் தனதாழடைந்தாக்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்பது. இது கோவில் திருவாரூரில் இருக்கிறதுனாலே, நித்யார சந்தானத்தில் இருக்கிறதுனாலே ரொம்ப பிரசித்தமான பாசுரம். பெருமாள் தான் வைகுந்தம் கொடுக்கிறவர் என்று வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்று பகவானை ஸ்பஷ்டமாக சொல்கிறது. இந்த இடத்திலே பகவத் விஷயம், உலகத்திலே முதன் முதலான மணிப்பிரவால கிரந்தம் என்று சொல்லப்படுகிற திருவாராயிரப்படி இயற்றியவர் திருக்குறுகை பிரான் பிள்ளா. அவருடைய ஸ்ரீசூக்தியை இப்பொழுது வாசித்து கேட்கப் போகிறோம். இப்படி பூர்வாச்சாரிய ஸ்ரீசூக்திகளை வாசித்து கேட்பதற்கு இது ஒரு வியாஜமாகிறது மும்மணி கோவை உபன்யாசம் என்பது. அதனுடைய அர்த்தங்களை விட அந்த ஸ்ரீசூக்திகளையே வாசித்து கேட்பது நமக்கு முக்கியம். இப்பொழுது அந்த வரி, தன் திருவடிகளையே உபாயமாக பற்றினார்க்கு ஒருபடியாலன்றியே எல்லாப்படியாலும் ரட்சகனாய், அப்போதே அவர்களை இப்பிரகிருதியை விடுவித்து திருநாட்டில் கொண்டு போய் திவ்ய பிரகிருதிகளாக்கி அவர்களோடே சம்சேஷித்தல்லது தரிக்க மாட்டாதிருக்க செய்தே அவர்களுக்கு பிரகிருதி சம்பந்தம் அனாதிவாசனையால் சக்கியமாயிருக்கையாலே கிளப்த காலத்திலேயே இப்பிரகிருதி தானே விட்டால் இருநாட்டை கொடுத்தருளி பின்னையும் அவர்கள் பக்கத்தில் உள்ள சிநேகத்தாலே இவர்களுக்கு எச்சை செய்வேன் என்றிருக்கும் என்கிறார். இது மொத்தத்துக்கும் பதத்துக்கு பதம் நமக்கு இப்பொழுது அர்த்தம் தெரியவில்லை, ஆனால் சில இடங்களுக்கு அர்த்தம் வேண்டும். இப்பொழுது நாம் மும்மணி கோவிலே நற்பதம் என்பதைத்தானே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது இங்கே இருக்கிறது திருநாட்டை கொடுத்தருளி என்று. நற்பதம் என்பது திரு நாடு என்றாங்க. பதம்னா ஸ்தானம், நாடு என்றால் ஒரு பெரிய ஸ்தானம். பெருமான் மோட்சம் தருவதைதான் இந்த இரண்டும் கூறுகின்றன. திருநாட்டை கொடுத்தருளி என்பதும் மோட்ச பிரதானத்தை பற்றிதான், நற்பதம் தருவது என்பதும். கீதையிலே சொன்னது போல இங்க திருவாராயிரப்படியிலேயும் மூன்று பர்வாக்களாக மூன்று படிகளாக பிரித்து சொல்கிறார். அதே மூன்று படிகள் தான், முதலிலே இவர்களை இப்பிரகிருதியை விடுவித்து என்பது சம்சார பந்தம் நீக்குதல், இரண்டாவது கொண்டு போய் என்பது இது நயாமி என்று சொன்ன அழைத்து போவது, மூன்றாவதாக திருநாட்டை கொடுத்தருளி என்பது. மும்மணி கோவையிலே கற்பகம் நீயே நற்பகம் தருதலின் என்ற இடத்திலே கற்பக மரம் இருக்கிறதே, தேவலோகத்து மரம் கேட்டதை எல்லாம் வரமாக கொடுக்கிற மரம், அந்த மரத்தை பெருமாளுக்கு உவமையாக சொல்லி கடைசியிலே பெருமாளே கற்பகம் தான் என்று உருவகமும் பண்ணிவிட்டார். இந்த திருவாராயிரப்படியிலே கற்பகத்தை பற்றி பேச்சு இல்லாவிட்டால் கூட கற்பகத்தையும் பெருமாளையும் ஒப்பிட்டால் பெருமாள் கற்பகத்தை விஞ்சுவார் என்பதை காண்பிக்கும்படியான பதங்கள் இங்கே அமைந்திருக்கின்றன. கற்பகம் கொடுப்பதற்கும், அதாவது கற்பகம் நமக்கு வேண்டிய இஷ்டத்தை எல்லாம் கொடுப்பதற்கும் பகவான் நமக்கு கொடுப்பதற்கும் மூன்று வித்தியாசங்களை இந்த வாக்கியத்திலே காட்டுகிறார் பிள்ளார். முதலாவது எதை கொடுக்கும் என்பதிலே வித்தியாசம். கற்பகமானது மற்ற மரங்கள் போல நிழலையும் பழத்தையும் மலரையும் கொடுக்கும், அது மட்டுமல்லாது மற்ற மரங்கள் கொடுக்காதது சிலதையும் கொடுக்கும், வஸ்திரத்தையும் ஆபரணத்தையும் பணத்தையும் எல்லாம் கேட்டதையெல்லாம் கொடுக்கும் என்பது இருக்கட்டும். ஆனால் அது நற்பதம் என்கிற வைகுண்டத்தை கொடுக்க மாட்டாது, அதை கொடுக்கும் ஆற்றல் கற்பகத்துக்கு கிடையாது. பகவான் ஸ்ரீவைகுண்டத்தையும் கொடுப்பான், ஆனால் அந்த கற்பகம் கொடுக்கிறதே கற்பக மரம், அந்த ஐகிக பலன்கள் வஸ்திரம் ஆபரணம் அதெல்லாம் அதெல்லாம் பகவான் கொடுப்பானோ என்று கேட்டார். விஷ்ணு தர்மம் என்கிற கிரந்தத்திலே சமீபத்திலே, அது சென்னையிலே அச்சாகி இருக்கிறது, அதிலிருந்து சில ஸ்லோகங்களை ரகசிய பிரகாரத்திலே தேசிகன் மேற்கோள் காட்டுகிறார். அந்த ஸ்லோகங்களிலே ஒன்று இது. ஷரீராரோக்யமைஸ்வரியம் ரோகாஞ்சைவானுஹங்கிகாணி ததாதி ஜாயினாம் பும்சாம் அபவர்க பிரதோஹரி என்ற ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே சொன்னபடி நற்பதம் தருபவன் கற்பதம் போலே பற்பல தருபவன் தான். என்னென்ன தருவான் என்றால், ஷரீர ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் போகம் என்று தன்னை தியானம் பண்ணுகிற மனுஷர்களுக்கு அவர்கள் கேட்காமலே கூட ஆரோக்கிய ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யாதிகளை எல்லாம் தருகிறான். அதெல்லாம் ஆனுஷங்கிதமாக தருகிறார். ஏதோ கொசுறு தருவது போலே அவன் உண்மையாக தருகிற பெரிய பலன் எது என்றார், அபவர்க பிரதோஹரிஹி. அபவர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது, திரிவர்க்கம் என்பதற்கு எதிர்ப்பதுமாக மோட்சம் என்று அர்த்தம். அதுதான் அவன் முக்கியமாக கொடுக்கிறது. அதோடு கூட அந்த அபவர்க்கம் கொடுப்பவன் வேறு சில இன்மை பயன்களையும் தருகிறான் என்று சொன்னது போல மோட்சம் உள்பட எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவன் ஹரி. இது முதல் பெரிய வித்தியாசம் கற்பகத்துக்கும் பெருமாளுக்கும். பெருமாள் எல்லாவற்றையும் கொடுத்தார், இன்மை பயன் மறுமை பயன் மோட்ச பயன் எல்லாவற்றையும். கற்பகம் அப்படி கிடையாது. இரண்டாவது பெரிய வித்தியாசம் பிள்ளார் சொன்னது, ஒருபடியாலன்றை எல்லாப்படியாலும் ரக்ஷகனாய் என்றது. இது ஒரு வித்தியாசம் கற்பகத்துக்கும் பெருமாளுக்கும். கற்பகம் கேட்டதையெல்லாம் தரும் சரிதான். சில சமயங்களிலே நமக்கே எது கேட்க வேண்டும் என்று தெரியாமல் வேண்டாமதை கேட்டு வைத்தோமானால் அதையும் கற்பகம் தரும். பெருமாள் அப்படி கிடையாது. சில சமயம் நம்ம கேட்டதை தராமலே நமக்கு சித்தம் பண்ணுவார் பெருமாள். நமக்கு வேண்டாத நரக துல்லியமான போகங்களை இன்பம் என்று நினைத்துக் கொண்டு நாம் சில சமயம் கேட்டு விடுவோம். விஷ துல்லியமான அன்னங்களை உணவு பொருள்களை அது விஷம் என்று தெரியாமலே நாம் கேட்டு விடுவோம். நாம் எது கேட்டாலும் கற்பகம் கொடுத்துவிடும். நாம் எக்கேடு கெட்டு போனாலும் அந்த கற்பகத்துக்கு கவலை இல்லை. அது ஒரு யந்திரம் போல கேட்டதை கொடுத்து கொண்டிருக்கும். நம்மை ரட்சிக்கிற நோக்கம் இல்லாமல் நமக்கு கொடுக்கிற நோக்கம் மட்டும்தான் அது இருக்கிறது கற்பகத்துக்கு. ஆனால் பெருமாள் அப்படி கிடையாது. நாம் கேட்டதையெல்லாம் கொடுத்து நம்மை பாழில் தள்ள மாட்டார். நம்மை ரட்சிக்கிற நோக்கம் அவருக்கு இருக்கிறது. இது பெரிய வித்தியாசம். அடுத்து மூன்றாவது பெரிய வித்தியாசம், அவர்கள் பக்கத்தில் உள்ள நேகத்தாலே என்கிற கடங்களிலே இருக்கிறது பெரிய வித்தியாசம். ஒரு யந்திரம் பணம் கொடுப்பது போலே கற்பகம் அபிஷேகத்தை கொடுக்கும். ஆனால் பகவானோ நேகத்தோடு கொடுப்பார். இன்னும் இவனுக்கு கொடுக்க வேண்டும் ரட்சை பண்ண வேண்டும் என்று பாடித்துக் கொண்டே கொடுப்பார். நம்மேலே அக்கறையுடன் கொடுப்பார். அதனாலே எதை கொடுக்கிறான் என்பதிலும் வித்தியாசம். எப்படி கொடுக்கிறான் என்பதிலும் வித்தியாசம். எந்த எண்ணத்தோடு கொடுக்கிறான் என்பதிலேயும் வித்தியாசம். இப்படி மூன்று பெரிய வித்தியாசங்கள் இருப்பதாலே நாம் எல்லாம் என்ன பண்ண வேண்டும், கற்பகத்தை போய் நாடக்கூடாது, இது கொடு அது கொடு என்று பகவானையே நாட வேண்டும். நம்முடைய திருஷ்டியிலே கற்பகம் என்பது பகவான் தான். அந்த பகவானை விட கீழ் மட்டத்திலே ஒரு கற்பகம் இருக்கிறது, அது வேண்டாம். அந்த கற்பக ஸ்தானத்திலேயும் பகவானையே வைத்து விடுவோம். கற்பகம் நீயே நற்பகம் தருதலின் என்ற வரிக்கு இந்த கருத்து சொல்ல வேண்டும் என்று குறிக்கிறது இந்த திருவார ஆயிரப்படி வரியை நாம் தெரிவித்தோமானார். இதே திருவாய்மொழியிலே இன்னொரு பாசுரம், கிளிசாவிய சோலைகள் சூழ்த்திருப்பேரான் எளிதாகிய சேன்பி சுங்கு தருவானே. அடுத்த பாசுரம், இந்த பாசுரம் தருவானே என்பதிலே வானே என்று முடிந்ததா? அந்தாதிக்கிரமப்படி அடுத்த பாசுரம் வானே என்று ஆரம்பிக்கிறது. வானே தருவான் எனக்கி. இதிலே சேன் விசும்பு தருவானே என்று இருக்கிறது. பெருமான் நமக்கு என்ன தருவார் கேட்டால் சேன் விசும்பு தருவார் என்றார். இதில் சொன்ன சேன் விசும்பு என்பது ஸ்ரீவைகுண்டம் தான். உம்மணி கோவையிலே சொன்னாரே நற்பதம் என்று, அதுதான் இங்கு சேன் விசும்பு. அந்த சேன் விசும்பு எப்படிப்பட்டது என்றால் தெளிதாகிய சேன் விசும்பு, தெளிவு இருக்கிற இடமா. அதனாலதான் மும்மணி கோவிலே நல்ல இடம் நல்ல பதம் என்றார். அது என்ன தெளிவு அங்க இருக்கிறது? தெளிவு என்பதற்கு ஜலம் தெளிந்திருக்கிறது, மூளை தெளிந்திருக்கிறது, பல இடங்களிலே தெளிவு பல அர்த்தங்கள் இருக்கின்றனவே. கலக்கம் இல்லை என்கிற தெளிவா, இல்லது அறிவு என்ற அர்த்தமா, இல்ல வெளிச்சம் என்ற அர்த்தமா என்று கேட்டால், அதற்கான பதிலே பகவத் சுகித கிரந்தத்திலே அந்த திருவாய் மொழிக்கான வியாக்காரத்திலே கிடைக்கிறது. இதோ அந்த வரியையும் வாசித்து கேட்போம். ரஜஸ்தமசு கலன்றிக்கே சுத்த சத்தமாகையாலே தெளிந்ததான இருள் தருமான அலம்போ நன்றிக்கே பிரகாசமாய் தன்னை அடைந்ததற்கு நிரங்குஷ்ஞான பிரபரணாகியான. எளிதாக என்பதற்கு அர்த்தம் சப்தார்த்தத்தில், தெளிவு என்பதற்கு மூன்று அர்த்தங்களையும் எடுத்துக் கொள்ளலாம் என்கிறார். கலக்கமில்லை என்பது எப்படி என்றால், கலக்கமில்லை என்பதற்கு முதல்படியாக கலப்படம் இல்லை என்பதை பார்ப்போம். அதாவது ரஜஸும் தமஸும் கலவாத சுத்த சத்துவம் மட்டும். பிறகு ரஜஸ்தமஸின் காரியமான கலக்கமும் கிடையாது, தெளிவு இருக்கிறது அந்த சேர்ந்து சிம்பிளே. தெளிவு என்பது சத்வத்தினுடைய காரியம். இரண்டாவதாக தெளிவு என்பதற்கு இன்னொரு அர்த்தம் வெளிச்சம், இருட்டிலே வெளிச்சம். அதாவது பிரகிருதி மண்டலத்தை இருள் தருமாகாலம் என்கிறார்கள், ஆய்வார்கள் தான். இந்த இருட்டு தொலைந்தது, காலராத்திரி போயிற்று, விடிவு பிறந்தது, அதனாலே வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சம்தான் தெளிவு, அது தேங்கி சிம்பிளே கிடைக்கிற தெளிவு. மூன்றாவதாக தெளிவு என்றால் அறிவு. ஸ்ரீ வைகுண்டத்திலே ஜீவாத்மாவுக்கு அறிவானது முழுதாக குறைவில்லாமல் இருக்கும். சம்சாரத்திலே அவனுக்கு அழிவு எப்படி இருக்கும்? அவனே ஞான ரூபந்தான், அறிவுருவானவன் தான். ஆனால் அந்த அறிவு சம்சாரத்திலே சங்கூட்டிதமாக குன்றி போயிருக்கும். நற்பதம் என்று ஒரு இடம் சொல்லுகிறோமே ஸ்ரீ வைகுண்டம், அந்த இடத்திலே இதே ஜீவாத்மா போனானால் அங்கே அகங்குச்சிதமாக முழுதாக விரிந்திருக்கும். இதை சொல்வதற்கு சப்தார்த்தத்தில் பகவத் விஷயத்திலே என்ன சொல்கிறார்? நிரங்குஷ ஞான பிரசரணம் என்கிறார். தட்டு தடை இல்லாத அறிவு பெருக்கெடுத்து ஓடும். அந்த இடத்து பெருமை அது. இது கூட ஒரு காரணம் அதை நல்ல இடம் நற்பதம் என்று சொல்வதற்கு. இன்னும் ஒரு காரணம் கூட சொல்கிறார், அது ஏன் நற்பதம் என்று சொல்ல வேண்டும் என்பதற்கு சேன் என்ற பதத்திலே தெரிவித்த காரணம் அது. சேன் என்றால் தூரத்தில் உள்ள என்று நான் முதலிலே அர்த்தம் புரிந்து கொண்டேன். ஆனால் பிள்ளா என்ன அர்த்தம் தெரிவிக்கிறார் என்றால் அதி உன்னதமான தூரம் என்பதையே உயர்வினாலே அந்த தூரம் பிரம்மணூர்த்தம் சத்விஷ்ணோ பதமம் பதம் என்று ஒரு விதிவாக்கியம் அதை நீங்க பிரமாண வசனமாக காட்டுகிறார். சதுர்முக பிரம்மா இருக்கிறாரே, அவருடைய சதனம் இருக்கிறதே வீடு ஒரு பத்திய லோகம், அது எல்லா லோகத்துக்கும் மேலே இருப்பதாக சொல்கிறார்களே, அதற்கும் மேலே இருக்கிறது சத்விஷ்ணோ பரம பதம் என்று வேத வாக்கியத்தை அப்படியே எடுத்து போட்டு விட்டாருங்க ரிஷிவச்சனத்திலேயும். இதை சான்றாக காட்டி ஸ்ரீவைகுண்டம் மிக உயரத்திலே இருப்பதாலே அது சேண்டு சுண்டு என்று அதற்கு பெயர் வந்திருக்கிறது என்கிறார். நற்பதம் என்ற பதத்திலே நல் என்றது எதை தெரிவிக்கிறது என்று கேட்டால், அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு இதுவரை பார்த்த ஸ்லோகங்களிலே வசனங்களிலே என்னென்ன விசேஷணங்கள் போட்டிருக்கிறார்களோ உயர்வை பெருமையை கூறுவதாக அத்தனையும் இந்த நல் என்றதற்கு அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சாஸ்வதமான அவ்யஜமான என்று இரண்டு விசேஷணங்கள் கீதையிலே இருந்தன. தெளிதான உன்னதமான என்று இரண்டு விசேஷணங்கள் பகவத் விஷயத்திலே கிடைத்தன, திருவாய்மொழியிலேயே கிடைத்தன. சொப்பிரகாசமான ஞான விகாசகாரியாக அறிவை மலர வைக்கிறே வெளிச்சம் போடுகிற என்கிற இந்த இரண்டு விசேஷணங்கள் அடைமொழிகள் பகவத் விஷயத்திலே கிடைத்தன. அனவதிகாசக ஆனந்தமான மீளுதல் இல்லாத என்று இரண்டு விசேஷங்கள் சீபாக்கியத்திலே கிடைத்தன. இதுவரையிலே நாம் பார்த்த வசனங்களிலே மட்டும் நல் என்பதற்கான எட்டு கருத்துகள் நமக்கு கிடைத்தன. நற்பதம், இப்படி எட்டு விதங்களாலே நன்மை பெற்ற பதம் தானம் என்கிற அதை அந்த ஸ்ரீவைகுண்டத்தை தருபவர் பகவான் என்று நம்மாழ்வாரும் சொல்கிறார். இதற்கு ஒரு வார்த்தை வேடிக்கையும் பண்ணுகிறார். அடுத்த பாசுரத்தில் பகவான் தருவான் அது இருக்கட்டும், அடுத்த பாசுரம் என்ன, வானே தருவான் வான் என்று இருக்கிறது. இப்பொழுது கற்பகத்துக்கு வான் தரு என்று ஒரு பெயர். ஏன் அந்த பெயர் வந்தது என்றால், வான் தரு என்றால் ஸ்வர்கலோகத்து மரம் என்று அர்த்தம். தரு என்றால் மரம், வான் என்றால் ஸ்வர்கம். வான் தரு என்று கற்பக மரத்துக்கு பெயர். பகவான் வானே தருவான் என்று சொல்கிற இடத்திலே இருக்கிற வான் என்பதற்கு ஸ்ரீவைகுண்டம் அர்த்தம். வான் தரு ஒரு பக்கம், வான் தருபவன் இன்னொரு பக்கம். இப்படி வான் தருவையும் வான் தருபவனையும் ஒப்பிட நேர்ந்தது மும்மணி கோவையிலே கற்பகம் நீ ஏ நற்பதம் தருதலின் என்பதிலே. இந்த வான் தரு என்பது வான் தருபவன் என்பதிலே அடங்கி போய்விட்டபடியாலே கற்பகம் நீயே நற்பதம் தருதலின் என்பது வேடிக்கையாக சரியாகிவிட்டது. பகவான் மோட்சம் அளிப்பவன் என்பது சுப்பிரசித்தம். இதுதான் திருவாய்மொழியினுடைய கடைசியான கருத்து என்று தேசிகன் திருக்குள்ளார். அதனாலே அவர் இப்படி பாடினார் விரணுடோபனிஷத் கிரந்தத்திலே, முக்தேர் தாதாமுபாவ்யோ ஹரிபிதி சகதி தர்ஷயன் முக்தி முக்தேஹே தாதா, முக்தியை கொடுப்பவனும் ஹரி. அனுபாவ்யோ ஹரி, அப்படி கொடுத்த முக்தியிலே அனுபவிக்கப்படுபவனும் அதே ஸ்ரீ. முக்தியிலே ஹரியை அனுபவிக்கிறோம், அந்த முக்தியை ஹரிதான் கொடுக்கிறான். அதனாலே தாத்தாவும் அவன், அனுபாவியமும் அவன். இதை காண்பித்த நம்மாழ்வார் இதை காண்பித்த உடனே தான் அவதரித்த காரியம் நிறைவேறியதாக கருதி முக்தி அடைந்தார். சகஜிதி முக்தி மாதா என்று பேசிக வாக்கியம். முக்தேர் தாதாபியோ ஹரிவித் சகஜி தர்சனம் முக்தி மாதா. இதிலிருந்து என்ன தெரிகிறது? நர்த்தகம் தருபவர் பகவான் என்பது நம்முடைய சம்பிரதாயத்திலே முக்கியமான விஷயம் என்பது தெரிகிறது. நீதி பேர் என்ன சொல்கிறார்கள்? நம்முடைய முயற்சியினாலே பிரயத்னத்தாலே மோட்சம் கிடைக்கும் என்றோ அல்லது தர்மத்தினாலே மோட்சம் கிடைக்கும் என்றோ வெவ்வேறு மதத்தினர் வெவ்வேறு சொல்லிக் கொள்ளட்டும் அவர்கள் இஷ்டப்படி. ஆனால் வேதத்தை அடிவற்றியே நாம் சொல்வது என்ன என்றால், உபாயானுஷ்டானம் மூலம், அதாவது பக்தியோ பிரபத்தியோ பண்ணின பிறகு அதன் மூலம் பகவத் பிரீத்தி பண்ணினார், அப்படி பிரீத்தமான பகவான் நமக்கு மோட்சம் கொடுத்தார், மோட்சத்துக்கு வேறு வழி கிடையாது என்பது நம்முடைய சித்தாந்தம். இதுவரையிலே நற்பதம் தருபவன் பகவான் தான் என்ற கருத்தை மூன்று கிரந்தங்களிலிருந்து, ஸ்ரீபாஷ்யத்திலிருந்து, கீதா பாஷ்யத்திலிருந்து, பகவத் விஷயத்திலிருந்து கேட்டு அனுபவித்தோம். இப்பொழுது கடைசியாக உபன்யாசத்தினுடைய நாலாவது பாகம் இதே கருத்தை ரகசிய கிரந்தங்களிலிருந்து கேட்டு அனுபவிக்க போறோம். சுகயதி நிஜச்சாயாதாயி ஸ்வயம் ஹரிசந்தனஹ என்ற வரியுடன் முடிகிறது ஸ்ரீமத் ரகசிய பிரகாரத்திலே கதி விசேஷாதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய கடைசியிலும் ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் இருக்கும் அல்லவா? இது பரிபூர்ண பிரம்மானுபவாதிகாரம். ஆரம்பிப்பதற்கு முன் அதிகாரத்திலே முடிவு ஸ்லோகம். சுகஜதி நிஜச்சாயாதாயி, இந்த ஹரி இருக்கிறானே தன்னுடைய நிழலை கொடுக்கிறவன், ஸ்வயம் தானாகவே கொடுக்கிறவன். ஹரிசந்தனம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. சந்தன மரத்திலே பல வகைகள் இருக்கின்றன. அதிலே கொஞ்சம் மஞ்சளாக இருக்கிற சந்தனத்துக்கு ஹரிசந்தனம் என்று பெயர். ஹரிசந்தன மரம் எப்படி தன்னுடைய தாயை நிழலை தானே கொடுக்குமோ, அந்த நிழலை கொடுத்து சுகயதி வெயிலில் திரிந்துவிட்டு வந்தவர்களுக்கு சுகத்தை ஏற்படுத்துமோ, அதுபோல இந்த ஹரிசந்தனம் இருக்கு. இங்கே ஹரிசந்தனம் என்றால் ஹரியாகிற சந்தனம். சந்தன மரமாக உருவகப்படுத்தப்பட்ட இந்த ஹரி இருக்கிறாரே, இவர் தன்னுடைய தாயா நிழல் இருக்கிறது. ஹரி ஹரியனுடைய தாயா என்பது ஸ்ரீவைகுண்டத்துக்கு தான் பெயர். அதை தாயி கொடுக்கிறவர் அங்கே சுபஜதி ஆனந்தப்படுத்துகிறார். என்கிறது தைத்திரிய உபனிஷத். பகவானினுடைய நிழல் என்றார் ஸ்ரீவைகுண்டம். எப்படியானால் ஹரிசந்தன மரமானது வெயிலிலே வாடி அலைந்து திரிந்தி அவது உள்ளவர்களுக்கெல்லாம் நிழல் கொடுக்கிறதோ, அது போல சம்சார சூழ் தாங்காமல் அகப்படுகிற நமக்கு தன்னுடைய நிழலை சென்று காப்பாற்றுகிறான் பகவான். இதுதான் மோட்சம் அளித்தல் என்று பெயர். அவனுடைய நிழலை அவனே தருகிறான் என்பதுதான் யுக்திக்கு பொருந்தும். அதனாலே ஸ்வயம் சாயாதாயி என்கிறார். நற்பதம் தருபவன் நாரணம் என்று இதுவரை பல மேற்கோள்களை காட்டி வலியுறுத்தி வருகிறோம். இப்போது ரகசிய கிரந்தங்களிலிருந்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். ரகசிய திரைய சாரமாயிற்று. பிறகு இதே நற்பதம் என்ற பதத்தை இதே ஸ்ரீவைகுண்டம் என்ற அர்த்தத்திலே இதே சுவாமி தேசிகன் இதே கருத்தை விளக்குவதற்காக இன்னொரு பிரபந்தத்திலே கையாண்டதுண்டு. அந்த பிரபந்தத்தின் பெயர் பரமபத சோபானம் என்பது சில்லறையர் அரசியங்களிலே ஒன்றானது. அந்த பாசுரம் இதோ கேட்போம். துன்பத்ரசந்துணிவால் துயர் தீர்க்கும் துழாய் முடியான் இன்புற்ற நல்வழியால் ஏற்றும் நற்பதமென்னுவமே. என்பது நாலு தடவை வந்திருக்கிறது. புண்பற்றம் துணிவான் துயர்த்தி துராய முடியான். அந்த வார்த்தை வேடிக்கை கிடைக்கட்டும். மோனை என்பது ஏற்றும் நற்பதம் என்னுவே என்ற இடத்திலே நற்பதம் என்று இருக்கிறதே அது ஸ்ரீவைகுண்டம். அது துழாய் முடியான் ஏற்றும் நற்பதம். நம்மை கீழிருந்து அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு துழாய் முடியான் தான் ஏற்றுகிறான். அவன்தான் நமக்கு நற்பதம் தருகிறான். உயர்ந்த பதமாகிய பரமபதத்துக்கு நம்மை நல்வழியாலே ஏற்றுகிறார் என்கிறது இந்த பரமபத சோபானம். இதே மாதிரி சில்லறை ரகசியங்களிலே இன்னும் ஒன்று உபகார சங்கிரகம் என்பது. இது பகவான் நமக்கு எப்படி எப்படியெல்லாம் சிருஷ்டி காலம் முதல் மோட்சப்பிரதான காலம் வரைக்கும் உபகாரங்களை பண்ணுகிறார் என்று நூறு வருஷங்களிலே சிந்திக்கிறது. அதிலே ஒரு பாசுரம், ஆதி உண்டாகிலும் அந்தமில்லாத பரிபூரண அனுபவத்தை கொடுக்கும் அதுவும் இந்த நிறதிசையானந்த அனுபவ பதீவாம் நித்தியமாம்படி நடத்தும் அதுவும் எல்லா முறையும் தீர்ந்து சிறை கூடத்தில் நின்றும் புறப்படவிட்டலாக குமாரனுக்கு சிவமான யௌவராஜ்யம் கொடுக்குமார் போலே இருக்கிற பிரதான உபகார வர்க்கம் என்று உபகார சங்கிரகத்திலே இருக்கிறது. இது ஆதி உண்டாகிலும் அந்தமில்லாத அனுபவம் என்றால் பத்தாத்மாவாக இருக்கிற நமக்கெல்லாம் ஆனந்தம் என்று மோக்ஷானந்தம் என்பது இப்பொழுதெல்லாம் இல்லாமல் தான் இருக்கிறது. நமக்கு இந்த பிரகதி மண்டலத்திலிருந்து விடுதலை ஏற்பட்டு ஸ்ரீவைகுண்டம் போன பிறகுதான் அது கிடைக்கப் போகிறது. அதனாலே அந்த ஆனந்தத்துக்கு ஆதி உண்டு. அதாவது ஒரு காலம் வரையில் நமக்கு இல்லாமல் இருந்து ஒரு காலத்துக்கு பிறகு நமக்கு கிடைப்பது. ஆனால் அதே ஆனந்தத்துக்கு அந்தம் கிடையாது. அதாவது நமக்கு அது கிடைத்து விட்டால் நாம் முக்தி அடைந்து மோட்ச ஆனந்தத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டால் அதற்கு பிறகு அது முடிவடையப் போவதே இல்லை. சதா சர்வகாலமும் பின்னர் நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்க போகிறோம். அதனாலே ஆதி உண்டாகிலும் அந்தமில்லாத பரிபூர்ணானுபவம் என்பது மோட்சானந்தம். அதை கொடுக்கும் அதுவும் பெருமாள் பண்ணுகிற உபகாரம், மோட்சத்தை நமக்கு கொடுக்கிறான் என்ற உபகாரம். அதுதான் இங்கே மும்மணி கோவிலே நற்பதம் தருதலின் என்று சொன்னது. பிறகு பண்ணுகிற உபகாரம் இன்னொன்று இந்த நிறதிசையானந்த அனுபவ பரிவாகம் நித்தியமாம்படி நடத்துமதுவும். பெருமாளுடைய சங்கல்பத்தாலேதான் இந்த மோட்சானந்தமானது நமக்கு நித்தியமாகிறது. அது மட்டுமல்ல, அந்த ஸ்ரீவைகுண்டம் என்பது நித்திய விபூதி என்றே அதற்கு பெயர். அப்படி நித்திய விபூதியாக அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறானே அது உபகாரம். இது எது போல இருக்கிறது என்றால் ஒரு ராஜா ராஜகுமாரனுக்கு பண்ணுகிற உபகாரம் போலே இருக்கிறது. பெருமான் என்கிற ராஜா நம்மை ராஜகுமாரனாகத்தான் நினைக்கிறார். சுகசேத்திரைதான் ஆரம்பமே அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. இங்கு சொல்ல வந்த திஷ்டார்த்தம் என்ன என்றால் சிறை கூடத்தில் நின்றும் புறப்பட விட்ட ராஜகுமாரனுக்கு திறமான யௌவராஜ்யம் கொடுக்குமா போலே என்ற திஷ்டார்த்தம். இதை சற்று விளக்குவோம். ஒரு ராஜா இருக்கிறார், அவனுக்கு ஒரு மகன் போக்கிரியாக இருக்கிறார். அவன் ரொம்ப துஷ்டனாக இருப்பதனாலே அந்த ராஜகுமாரனை சிறையில் அடைக்க வேண்டிய நிர்பந்தம், சிறைக்குள் இருக்கிற கைதியாக இருக்கிற பையனுக்கு அப்பா மேலே கோபம், நாளடைவிலே நிலைமை பையனுக்கு புரிகிறது, அப்பா மேலே தப்பில்லை தன்மேல்தான் தப்பு என்று தெரிகிறது. பையனுக்கு புரிந்த பிறகு கோபம் தீர்கிறது. இவன் ஓரளவு திரும்பி விட்டான் என்பதனாலே சிறை திறக்கப்படுகிறது. ராஜாவினுடைய நெடுநாள் ஆசை நிறைவேறுகிறது. என்ன ஆசை? தன்னுடைய பையன் ராஜாவாக வேண்டும் என்று. அதற்குப்படியாக அந்த பையன் யுவராஜாவாக பட்டம் ஏற்கிறான். ராஜாவானவன் அவனுக்கு அந்த பதவியை தந்து மகிழ்கிறான். இந்த திருஷ்டாந்தம் நம்முடைய விஷயத்திலே பொருந்தும். திருஷ்டாந்த பொருத்தம் எப்படி என்று கேட்டால், இங்கே ராஜா என்பது பகவான் வைகுண்டநாதன், மகன் என்பது நாம் ஆகிற ஜீவாத்மா, சிறை என்பது சம்சாரம் அதாவது பிரகிருதி மண்டலம், போக்கிரித்தனம் என்பது நாம் கர்மவசத்தாலே பண்ணுகிற தெய்வ துரோகம். யௌவராஜ்யம் என்பது மோட்ச ஆனந்தம். போக்கிரித்தனம் குறைந்த பிறகு யௌவராஜ்யம் ராஜகுமாரனுக்கு கிடைக்கிறது போல, நமக்கு இந்த தெய்வ துரோகம் எல்லாம் விடுபட்டு போனால் பிரகிருதி மண்டலத்திலிருந்து மோட்சம் பெற்று ஆனந்தத்தை அடையலாம். ராஜாவே புதல்வனுக்கு பட்டம் சூட்டுவது போலே எம்பெருமானே நமக்கு மோட்சத்தை தருகிறான். நற்பதம் தருதலின் இதே உபகார பண்டகத்திலே தொலையாத பேரின்பம் தரமேலே ஸ்ரீ அழியாத அருளாயி பெருமான் செய்யும் அந்த நிலா உதவியலாம் அளப்பாரே என்று பார்க்கிறோம். அங்கே ஒரு வரி பனிப்பிரவாளத்திலே ஒப்ராப்தியை கொடுக்கும் என்கிற உபகாரம் என்று இங்கு ஒலையான பேரின்பம் என்றதும் ஸ்வப்ராப்தி என்றும் ரெண்டு பதங்களாலும் ஸ்ரீ வைகுண்டத்தை தான் குறிப்பிடுகிறார். அழியாத ஆனந்தம் என்பதும் அதுதான், பகவானை அடைவது என்பதும் அதுதான். இதிலே ஒலையாத பேரின்பம் தர என்றால் கொடுப்பதற்கு என்று அர்த்தம். கொடுக்கும் என்ற இடத்திலே கொடுக்கும் என்கிற பதம் இருக்கு. தர என்று கொடுக்கும் என்றெல்லாம் சொல்வதை சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் அது பிரதானம். தானம் என்றால் கொடுப்பது, பிரதானம் என்றால் உயர்ந்த வஸ்துவை கொடுப்பது, மோட்ச பிரதானம் என்று சொல்வோம். இந்த வாக்கியத்திலே கொடுக்கும் என்கிற உபகாரம் பிரதான தாத்பரியம் என்று சொல்லும் பொழுது இந்த பிரதானத்துக்கு பிறகு பிரதானம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. இது பிரதானம்தான் பிரதானம் என்கிறார். இப்படி சொல்லி பார்த்தால் வேடிக்கை தெரிகிறது. தா என்கிற எழுத்தில மிருதுவாக உச்சரிக்கிறோமா அல்லது உரப்பாக உச்சரிக்கிறோமா என்கிற வித்தியாசம். பிரதானம் என்று ஒன்று, பிரதானம் என்று ஒன்று. பிரதானம் என்றால் கொடுப்பது, பிரதானம் என்றால் முக்கியமானது. இந்த மோட்சம் கொடுப்பதுதான் அவன் பண்ணுகிற உபகாரங்களுக்குள்ளே முக்கியமானது என்பதை சொல்கிறார் இங்கே தேசியன். அதை வேடிக்கையாக சொன்னால் மோட்ச பிரதானமே உபகாரங்களிலே பிரதானம், பிரதானமே பிரதானம் என்று இந்த ரெண்டு பதங்களும் ஒரே வாக்கியத்தில் வருவதனாலே நாம் இதை ரசிக்கிறோம். இதுவரை என்ன பார்த்தோம்? இந்த உபன்யாசத்திலே நாலு விபாகங்களாக பிரித்துக் கொண்டோம். நாலு பெரிய நூல்களை எடுத்துக்கொண்டோம். கிரந்த சதுஷ்டயம் என்றார்கள். அவை ஸ்ரீபாஷ்யம், கீதாபாஷ்யம், பகவத் விஷயம், ரகசிய திரைசாரம் என்கிற நாலு. ஸ்ரீபாஷ்யம் என்பதிலே அதோடு கூட சேர்ந்து சுத பிரகாசிகை, அதிகரண சாராபளி, தத்தீகா எல்லாம் ஸ்ரீபாஷ்யத்தோடு சேரும். அதே மாதிரி கீதா பாஷ்யம் என்று சொல்லும்போது அதோடு கூட பகவத்கீதை, தாத்பரிய சந்திரிகை, கீதா சங்கிரகம் அதெல்லாம் அதிலே சேரும். அதே போல பகவத் விஷயம் என்று சொல்லும்பொழுது அதற்கு மூலமான திருவாய்மொழியில் ஆரம்பித்து சப்தார்த்தம் 24,000 படிகள், பல 1,000 படிகளும் அதிலே சேரும். கடைசியாக ஸ்ரீமத் ரகசியத்திரை சாரத்தோடு கூட சில்லறை ரகசியங்கள் நாம் இன்றைக்கு பரமபத சோபானம், உபகார சங்கிரகம் உரிய சில்லறை ரகசியங்களை கேட்டோமே, அதெல்லாம் அந்த 4வதிலே சேரும். இப்படி கிரந்த சதுஷ்டயத்திலே என்று சொல்லும் பொழுது 4 விதங்களாக பிரிந்திருக்கிற கிரந்த கலாபங்களிலே இன்றைக்கு எல்லாவற்றிலும் ஸ்ரீவைகுண்டம் தருபவன் பகவான் என்ற கருத்தானது வேரூன்றி இருக்கிறது. அது முக்கிய கருத்து என்று ஒவ்வொன்றிலும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை கேட்டோம். போகிற போக்கிலே, அதாவது இதை கேட்கிற வாக்கிலே, நற்பதம் என்ற பதத்திலே இருக்கிற நல் என்கிற அடைமொழிக்கு 8 அர்த்தங்கள் விவட்சிதங்கள் என்பதையும் கேட்டோம். அதோடு கூட கற்பகம் நீயே நற்பதம் தருதலன் என்று சொன்னதனாலே கற்பகத்தோடு பகவானை ஒப்பிட்டு பகவான் கற்பகம் போலே அபீஷ்டத்தை தருகிறார் என்று சாதிருஷ்யத்தை சொன்னாலும் கூட 3 ரீதிகளிலே அவர் கற்பகத்தை விஞ்சுகிறார் என்றும், ஒரு சொல்வேடிக்கை ஒன்றை சொல்லி அது வான் தரும், இவன் வான் தருவான் என்று சொல்லி கற்பகத்தை தன்னுள்ளவர் அடக்கிக் கொண்டவர், அவர் பெரிய கற்பகம் என்று பெயர் பெற்றவர் என்று சொல்லி, கற்பகம் நீயே நற்பதம் தருகலின் என்ற வரியிலே இருக்கிற சில சூக்மார்த்தங்களையும் இன்றைக்கு கேட்டோம். இனி அடுத்த வாரம் நீ ஏன பகம் தருதலின் என்கிற இதே வரியில் இருக்கிற இன்னும் சில ஆழ்ந்த கருத்துக்களை மேலும் அனுபவிக்கப் போகிறோம். சீராத்தூர் புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்